ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீதரங்கமோகனஞ்சனி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம, ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரி வரியோமே சன்னிதத்தாம் சதாகதி, ஸ்ரீரண்டதோ புலிதிரு வேங்கடமுடையான் பாரண்ட சொன்ன பழமொழியுள் ஓரன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆழ்வார் சாய்ச்சாமாரி, தெரியேன் பாலகனாய் பல தீமகள் செய்துவிட்டேன், பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழை தேடையானேன், கரிசேர் பூம்பொழு சூழ் கணமாமல வெங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே அப்படின்ட்டு கலியன் சாய்ச்சார் திருவேங்கடமுடன் விஷயமாக. இப்போ அந்த அலர்மேல் மங்கா நாயிகா சமேச ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மம் பெருமாள் இருக்காரே, அவருடைய திருவடிவாரத்திலே அந்த தயையினுடைய விஷயமாக நமக்கெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து தயாசதகத்தை அனுகிரகம் பண்ணின்றிருக்கார். நேற்றைய பிறந்தும் 30 பாசுரங்கள் நமக்கு பிராப்தமாச்சு. 30வது பாசுரத்திலே சுவாமி சொன்ன விஷயம் என்னது? நான் அபராதிகளின் கூட்டத்தின் தலைவன், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு. நான் அபராதங்கள் இந்த லோகத்தை யார் யார் பண்றாலோ அது பெரிய கூட்டம் பண்ணின்றிருக்கு, அந்த கூட்டத்தின் சக்கரவர்த்தியாயிருக்கேன், நான் தலைவனாயிருக்கேன்னு சாதிச்சார். ஆனா அந்த தயாதேவி இருக்காளே, கருணையினுடைய சொரூபமான தயாதேவி இருக்காளே, அவள் வந்து தய என்ற குணங்களின் தலைவியாக இருக்காள்னு சாதிக்கிறார். நானும் பாவக்கூட்டங்களினுடைய பாவம் அனுஷ்டிக்கிறவருடைய கூட்டத்தின் தலைவனாய் சக்கரவர்த்தியாயிருக்கேன், அம்மா தயாதேவியே நீ பட்ட மகிழ்ச்சியாயிருக்கே, அனுகிரகம் பண்றவாளுக்கு நீ பட்ட மகிழ்ச்சியாயிருக்கேன்னு சாதிச்சார். என்னுடைய அபராதங்கள் ரொம்ப மிக்க இருக்குன்னு உனக்கு தெரியும் அம்மா, அதனால் நான் கிருப பண்ணி கேட்கிறேன், எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேண்டும். இந்த திருமலையிலே ஈஸ்வரனாய் இருக்கானே திருவேங்கடமுடையான், அவருடைய திவ்ய சரணாரவிந்தங்களுக்கு என்னை இலக்காக்கும்படி செய்வாயாக அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் தயாதேவனத்திலே ஒரு பிரார்த்தனை பண்றார். நானே அபராத சக்கரவர்த்தியா இருக்கேன்னு சாதிச்சு என்னை கொண்டு சேருமான்னு சுவாமி தேசியனுடைய பிரார்த்தனையானது அந்த 30வது பாசுரத்திலே அற்புதமா துணிக்கிறது. அப்படின்னா பேரு போட்டு ஒரு நைச்சானுசந்தானம் பாருங்க, சுவாமி தேசிகன் தன்னை அபராதங்களின் சக்கரவர்த்தின்னு சொல்றாருன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்ன ஸ்திதி என்னன்னு நம்ம பாத்துக்கணும். 750 வருஷம் முன்னாடி பரத்துவத்தை நிர்வாகம் பண்ண ஆழ்வாராதிகளுடைய பாஷிகாராதர் தரிசனத்துக்கு ரட்சிக்க வந்த சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையான அபராவதாரம்னு சொல்றா, அப்பேற்பட்டதான ஒரு மகத்தான ஆச்சாரிய ஸ்தானம் வகிச்ச நம் சுவாமி தேசிகன் தன்னை அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா அந்த நைச்சானுசந்தானமாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்திதி என்ன இன்னைக்கு, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய ஸ்திதி என்னன்னு பார்க்கணும். இப்படியானது 30வது பாசனத்துடைய போக்கு இருந்தது. அடுத்த 31வது வாசுரத்தில் சொல்றாரு, மதுசூதனனுடைய தயேன்னு ஆரம்பிக்கிறார் வியாக்கியானத்தில். அசிதில கரணோஸ்மின் அக்ஷதஸ்வாச விருத்தௌ அபுஷி கமனயோக்யே வாசம் ஆசாதயேயம் விஷகிரி கடகேஷு வியஞ்சயஸ்ஸு பிரசூதைஹி மதுசூதனதயேத்வாம் வாரிதாரா விசேஷைஹி. வாரிதாரா விசேஷைகின்னு சாய்க்கிறார். அந்த நிறைய நீர்நிலைகள்லாம் அங்கே விசேஷமாக இருக்கு திருவேங்கடத்திலே அப்படின்னு சுவாமி தேசிகன் காத்தாருங்க. என்னன்னா சுனைகள் பலவாயிரமும் அருவிகள் நிலையா இருக்கு, நீர் தேக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் ஜில்தன் இருக்கு திருமலையிலே, தீர்த்த பகுளம் அந்த தீர்த்தங்கள் நிறையா இருக்குன்னு சாதிச்சாரு சுவாமி தேசிகன். இங்க இதுல விஷயம் என்னன்னா மதுசூதனுடைய தயையே, மதுசூதனன் அந்த ஹயக்ரீவனா அவனேதான் சீனிவாசன். அந்த தயையை பார்த்து சொல்ற சுவாமி தேசிகன் உன்னுடைய உன்னை என்ன சொல்ற அப்படின்னா, உன்னை எங்கும் காட்டி தருபவை மிக பிரசித்தமான நீர்வீழ்ச்சிகள்லாம் திருமலையில இருக்குன்னா என்ன நீர்வீழ்ச்சி என்ன தயாதேவை காட்டி கொடுக்கும் அப்படின்னா, திருமலையிலே உள்ள மொத்த நீசனுகளும் தயையின் பிரவாகம் அப்படின்னு சாய்க்கிறார் வியாக்கியாத்தாக்கள்லாம். ஒரு நீர்வீழ்ச்சியில ரெண்டு நீர்வீழ்ச்சி சுனைகள் பல ஆயிரமும்னு மங்களாசாசனம். அப்படி திருமாலஞ்சோல் அழகட்ட சொன்ன விஷயம் இங்க திருமலையிலேயே சொல்லலாம் நம்ப. இப்படி இந்த திருமலையினுடைய அற்புதமான தாழ்வாரங்களிலே அந்த தாழ்வு பிரதேசங்கள் அங்க இருக்குப்பா. இந்த பிரதேசங்களுக்கு நான் போய் பார்த்து பெருமாளை சேர்க்கணும், என்னுடைய சரீரத்திலே பலம் வேண்டும், என்னுடைய புலன்கள்லாம் தோய்ந்து அழிந்து போவதற்கு முன்னாக நான் பெருமாளை, எனக்கு நல்ல மூச்சு இருக்கும்போது, மூச்சு சுவாசம் நன்கு பயிற்சி இருக்கும்போது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்காம அந்த ஸ்திதியிலே நான் போய் பெருமாளை சேவிக்க வேண்டும், அதுக்கு அந்த வாசஸ்தலத்திலே போய் நான் எம்பெருமானை அடைய வேண்டும், அம்மா தயாதேவியே அங்கோர் எனக்கு ஒரு வாசஸ்தலம் வேண்டும், நான் தங்கி எம்பெருமானை சேவிப்பதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலம் திருமலையிலே அவசியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாதேவிய பிரார்த்தனை பண்றீங்க. கீழ்ஸ்லோகத்திலே ஸ்லேடையாக தான் அபராத சக்கரவர்த்தியும் சாய்ச்சவர் என்னை எம்பெருமான் திருவடிக்கு இலக்காக ஆக்கிவிடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தயாதேவிய திருமலையிலே நான் வாசம் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும்னு கேட்கிறே இந்த பாசரத்துல. அசிதில கரணேஸ்பின் அக்ஷரஸ்வாச விருத்தௌ அப்படின்னு என்ன சுவாமி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, அதாவது இந்த தயாதேவியானவள் தன்னை வசப்படுத்தி அதற்கு பின்னு என்ன பண்றான்னா, பெருமாள் திருவடிவாரத்திற்கு போவதாக முன் ஸ்லோகத்தை சொன்ன சுவாமி, இந்த ஸ்லோகத்தே நான் என்னுடைய சரீரம் திடகாத்திரமாகவும் தேக ஆரோக்கியமும் இருக்கும்போது எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்காததுக்கு முன்னாடி நான் திருமலை பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அவன் திருவடியில ஜீவிப்பதற்கு எனக்கு ஒரு இடம் ஒரு வாசஸ்தலம் திருமலையில வேண்டும்னு பிரார்த்தனைங்க. அது எப்படின்னா, சுவாமி நம்மாழ்வாரைதான் வியாக்கியாத்தாக்கள் கையில் எடுத்துக்கிறா, கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழுள் தூள் மாளிரஞ்சோலை தளர் விளராயில் சார்வது சதிரே அப்படின்னு. இளமை கெடுவதன் முன்னம் இந்த ஜீவாத்மா வந்து சரீரம் பிணிபசி மூப்பு தும்பம் ஆதலால் பிறவி வேண்டேன்னு ஒரு ஆழ்வார் சொன்னார். இது பிணி பசி மூப்பா இருக்கக்கூடிய சரீரம் இருக்கு, இதனுடைய இளமை சரீரம் ஒரு 25 வருஷ காலம் தான் இருக்கும். 30 வயசு மேல கொஞ்சம் கொஞ்சம் வயோதிகமானது இந்த மானுஷ சரீரத்தை எட்டி பார்க்கறது. அதான் ஆழ்வார் சொன்னார், கிளரொளி இளமை கெடுவதன் முன் நம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். இந்த இளமை கெடுவதற்கு முன்பாக எம்பெருமானை போய் அவன் கோயிலே போய் சேவிங்கோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கந்தத்துல. இப்படி இந்த திருமாலிரஞ்சோலையினுடைய அழகரை போய் சேவின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாயுமில சொன்ன பதிகத்தை சுவாமி தேசிகன் இங்க அழகா கொண்டு வந்து திருமலைக்கு திருவேங்கடமுடையானுக்கு அழகா வந்து நமக்கு வந்து அந்த சமன்வயப்படுத்தி கொடுக்கிறீங்க. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில்னு சொன்னவர் தளர் விளராகில் சாருவது சந்திரேன்னு ஒரு பாசனம் அந்த கடைசி வரி எடுத்துக்கிறீங்க. திருமலைக்கு செல வேணும்னா உடம்புல திட ஆரோக்கியம் வேணும். இப்ப இதான் பஸ் போறது வச்சுங்கோ, நடந்து போறவாளுக்கு ஒரு 4 மணி காலம் கீழே இருந்து நடந்து மேல போகணும், அது அனந்தரம் அங்க கியூர் அணிக்கணும், அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், இத்தியாதி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்படி பண்ணா அங்க போய் சேர்ந்து எம்பெருமானை க்ஷண மாத்திரம் யாகத்தாலே சேவிக்க போறோம். அங்க போயிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அதுனா இப்ப இருக்கிறவாளுக்கு கிடைச்சிருக்கு. சுவாமி தேசியங்காலத்தே ஏகாந்தமா இருந்தனாலே போய் அங்கவுடைய திருவடியிலே வாசம் பண்ண வேண்டும் என்பதானது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளமா இருந்திருக்கு. தயாதேவை இங்க பிரார்த்தனை பண்றார். அதனால என்னுடைய இந்திரியங்கள் கரணங்கள் மொத்தமும் கிளறொளி இளமை மொத்தமும் கெடுவதன் முன்னம் அதெல்லாம் செயலிழந்து போறதுக்கு முன்னாடி நான் வந்து திருமலை இருந்து பெருமாளை செவிச்சென்று என்னுடைய சரீரம் சிதலமாகாத முன்பு, தளர்வை அடையாத முன்பு, சோர்வை அடையாத முன்பு, நான் சோர்ந்து போகாத முன்பு, நான் மலை ஏறுவதற்குண்டான சுவாசம் என்னும் பிராணன் எனது சரீரத்தை திடமாக இருக்க வேணும் அப்படின்னு தயாதேவிய பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா ஏறும்போது மூச்சு வாங்கிட்டு தான் அடுத்தபடி கால் வச்சு ஏற முடியாது. இது ஹார்ட் பிரச்சனை உள்ளவாளுக்கும் இந்த யூஸ்னோஃபில் பிரச்சனை உள்ளவாளுக்கும் இந்த வீசிங்னு இங்கிலீஷ்ல சொல்றாளே அது இருக்கிறவாளுக்கும் மலை ஏறுவது ரொம்ப கடினமா இருக்கும். ஏற ஏற சில்லுப்பு இருக்கும் மலையில, ஒரு காலை வச்சு மேல ஏறும்போது ஒரு கால பலத்தை அழுத்தி கொடுக்கும் போது அந்த ஹிருதயத்துக்கு கொஞ்சம் வந்து ஒரு பலகீனம் ஏற்படுறது. அதான் சுவாமி சங்க சாய்க்கிறார், இளமை கெடுவதன் முன்னம் எனது திருமேனியானது தன்னுடைய இளமையை துறந்து தளர்ச்சி பெறுவதற்கு முன் நான் திருமலை ஏறி போற வேண்டும். மறிவில் வஞ்சுனசோழ் மாலிருஞ்சோலைன்னு திருவாயுமலை சாய்ச்சார். அது மாதிரி திருமலையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, சுத்தமான தீர்த்தங்கள் சுனைகள் நீர் சுனைகள்லாம் இருக்கு, அங்க நல்ல காற்றோட்டமான வசதி அந்த இடத்துல இருக்கு சுவாமி. ஆகாச கங்கை இருக்கு, பாப விநாசம் அப்படின்னு சொல்ற கங்கை, அந்த அந்த நீர் நீருடைய அதிகமா நீர் வரத்திருக்கிற இடம் அங்க இருக்கு. இப்படி குளிர்ந்த தாரைகளை உடைய புண்ணியமான அறிவுகளை உடைய திருவேங்கடத்தில இருக்கின்றதான அந்த சீதளமான சூழ்நிலை இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் இருக்கானே, அந்த திருவேங்கமலையான திருவடி சம்பந்தி திருவடி வாரத்திலே நான் வாசம் செய்வதற்கு ஒரு எனக்கு ஒரு வாசஸ்தலம் வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நீங்க வந்து அற்புதமா கேட்டார். என்ன கேட்டது? அபுஷி கமன யோக்யம் வாசமானாச யோகம் விஷகிரி கடகேஷு வெஞ்சக சுப்ரீதைஹி மது மதனதையேத்வாம் ஹாரிதாரா விசேஷைகின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த 31 ஸ்லோகத்தை காட்டுறார். என்னன்னா நமக்கெல்லாம் ஒரு உபதேசம் பண்ற சுவாமி தேசிகன், இங்க உன்னுடைய சரீரமானது கெட்டு போவதற்கு முன் மூச்சு வாங்கத்துக்கு முன்னாடி திருமலையேறி எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல, இதுதான் கலியன் சொன்னார் அந்த இடத்துல, முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டமாயான் வதறி வணங்குதுமே. பத்திரிகாசிரம் போனா என்ன சுவாமி வேணும், ரெண்டு காலம் நடந்து போனா முற்றமூத்து கோல் துணையா, மூணாவது காலம் ஒரு கையில வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் இல்லாம போனோம், முன் அடி நோக்கி வடைந்தனா முது கூன் போடாம இருக்கணும் சுவாமி, அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி வந்து உன்னுடைய சரீரத்து வரத்துக்கு முன்னாடி நீ வந்து அந்த பத்ரிகாச பெருமாளை போய் சேவின்னு சொன்ன விஷயத்தை சுவாமி தேசிகன் தான் இங்க வந்து அத்தியாகாரம் பண்ணிட்டு இந்த பாசுரத்திலே வந்து ரொம்ப அற்புதமா கொடுக்குறாரு நமக்கு. தளர்வீழர் ஆகில்னு பதம் தான் ரொம்ப ஆசைகள் எடுத்துக்கணும், உன்னுடைய சரீரத்துக்குள்ள தளர்ச்சி வரும் முன்பு எம்பெருமானை போய் சேவித்துரு அப்படின்னு சொன்னார். என்னன்னா நம்ம தளர்ந்து போயிட்டா நம்மளை பார்த்து வந்து முதுக பட்டு கைத்தளத்தால் முன்னொரு கோலூண்டி விதிரு விதத்து கண்சுழன்று மேற்கிளை கொண்டிருமி இதுவென்னப்பர் மூத்தவாறு இளையவரே சாமுன் மதுமுன் வண்டு மண்கள் பாடும் பதறி வணங்குதுமே. முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோலூண்டி, ஒரு பக்கம் இடதுகையை பின்னாடி வச்சுட்டு முதுகு கூண் போட்டுன்னு வலதுகையிலே அந்த கைத்தடியை வச்சு நடந்து போறதுக்கு அந்த சரீரத்தினுடைய அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி, இவன் கிழவன் என்று நம்மளை விட வயசான சின்ன பசங்கள் ஏசத்துக்கு முன்னாடி முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோலூந்தி விதிர் விதிர்த்து கண் சுடன்றுனா பார்வை நேரா இல்ல சுவாமி, நாலா பக்கமும் பாக்கிறது படிய பார்த்து ஏற முடியல சுவாமி, பார்வையுடைய அந்த பிரகாசம் மங்கி போயிருக்கு, விதவித கண்சுடன்று மேற்கிளை கொண்டிருமி இதுவென்னப்பர் மூத்தவாறு ஐயோ கிழவன் போறான்டா அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் என்னை பார்த்து கெலி பண்ணதுக்கு முன்னாடி என்னுடைய சரீரத்திலே புஷ்டியும் எனக்கு சரீரத்தில அந்த தாரண சக்தியும் இருக்கும்போது நான் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதானது, பத்ரிகாசன பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதான கலியன் பாசுரம். அந்த பாசுரத்துடைய சாரார்த்தத்தையும் மொத்தமும் கொண்டு வந்து சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல சாய்கிற, என்ன சாய்கிறார்னா என்னுடைய அசிதில கரணு எஸ்மின் அப்படின்னு, என்னன்னா இத வந்து சரீரம் தளர்ச்சி அடையாத முன்பு நான் போய் சேவிக்க வேண்டும் அப்படி. அதுக்கு யார் அனுகிரகம் பண்ணே, தயாதேவியே நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்மா. அந்த திருமலையிலே எப்படி இருக்கிற இடம்னா திருமலை தாழ்வாரங்களிலே நீர் அருவிகள் நிறைந்திருக்கு, அங்க வந்து வாரிதாரா விசேஷங்கள் நிறைய இருக்கு, தயையே அங்க வந்து தயாதேவியாகவே அந்த தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கு, சுனைகள் இருக்கு, அருவிகள் இருக்கு, நீர் தேக்கங்கள் இருக்கு, எல்லாம் தய உருவங்களை இருக்கக்கூடியதான ஸ்தலத்திலே எம்பெருமான் திருவேங்கடத்தான் வாசம் செய்கிறானம்மா, அவனுடைய திருமலையிலே எம்பெருமான் பொன்வளமேல் ஏதேனும் ஆவேனே என்று குலசேகர பெருமாள் சாதிச்சார், அதை போலே நான் வாசம் செய்வதற்கு என்னுடைய மூச்சு காற்று வந்து நல்ல ஸ்திதியிலே இருக்கும்போது நான் மலையேறி எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி அவன் திருவடியிலே நான் வாழ வேண்டும் என்பதே சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்தின் கருத்தாக அமைஞ்சிருக்கு. கவிதார்க்கிகாசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.